உன்னழகே நீயடி, உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி. ஐந்து நிமிடம் தானடி என் ஆசை நெஞ்சில் பற்றி கொண்டது தீயடி. நான் என்ன என்னவோ கனவுகள் கண்டேன், என்னை உன்னிடம் தந்திட வந்தேன். வந்த வேகத்தில் தயக்கம் கொண்டு நீ தூண்டுக்காரனை தின்றிடும் மீனா, வேட்டையாளனை வென்றிடுமானா? உன்னை நேசித்த காதல நானா? பாக்கனியே பொக்கனியே தீயோடும் பனியே, பாராமல் நீ சென்றால் இவன் தனியே தனியே. தீயோடும் பனியே, பாராமல் நீ சென்றால் இவள் தனியே தனியே. பொக்கனியே தீயோடும் பனியே வாராமல் நீ சென்றாய்.